லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமினி மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யமச்சுத பதாம்புஜைக்மருக்மா வ்யாமோஹதஸ்தரிதராவிதிருணாய மேதே அஸ்மத்குரோர் பகவதோ ஸ்ரீரேக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே யோந்த பிரவிஷ்ய மம வாச விமாம் பிரசூப்தாம் சஜ்ஜீவயத்த கிள சக்தி தரஸ்வதாம்னா அன்யாஸ்தஹஸ்த சரண ஸ்ரவணத்வ காதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய தஸ்மை விசுத்த விஜ்ஞான கணஸ்வரூபம் விஜ்ஞான விஸ்ராணன பத்த தீக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவம் அஹம் பிரபத்யே ஜயத்யாசிரிதசந்த்ராசத்வாந்தவித்வம்சனோதய பிரபாவான் சீதையா தேவ்யா பரமவ்யோமபாஸ்கரஹாம் யஸ்ய வாக்விருத்தி பர்யந்தா யதிராஜசரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. சர்வேப்யஹ நமஸ்காரஹ. ரகுவீர கத்தியத்தினுடைய உபன்யாசத்துல இன்னைக்கு 11வது சூர்ணிக்கை. பிரணத ஜன விமத விமத்தன துர்லலித தோர்லலிதா தனுதர விசிக விதாடன விகடித விசராரு சராரு தாட்டகா தாட்டகேயா. இதுல ரெண்டு விதமான பாட்டம் இருக்கு. இன்னைக்கு நாம சொல்றது சொல்லிட்டு இருக்கிறது இதை ரெண்டாக்கி சொல்றோம். பிரணத ஜன விமத விமத விமத்தன துர்லலித தோர்லலிதா இது ஒரு சூர்ணிக்கையாகும். தனுதர விசிக விதாடன விகடித விசராறு சராறு தாட்டகா தாட்டகேயா இது ஒரு சூர்ணிக்கையாகவும் இன்னைக்கு லோகங்கள்ல பிரசித்தமா இருக்கு. இன்னைக்கு கிரமத்துல வச்சுட்டு இருக்கவா இப்படி வச்சுட்டு இருக்காள். ஆனால் பிராச்சீனப்படி பிரிவாள் பிராச்சீன வியாக்கியானங்கள்ல எப்படி பண்ணியிருக்கா அப்படின்னா, இத நீண்ட கத்தியமாகத்தான் பண்ணியிருக்கா. ஏன்னா ஒரே விஷயத்தை தெரிவிக்கிறபடினால நீண்ட கத்தியமாகவே பண்ணியிருக்கா இந்த விஷயத்தை. ஆகையினால ஒரே கத்தியம் பிரணதஜன விமத விமதன துர்லலித தோர்லலிதா தனுதர விசிக விதாடன விகடித விசராறு சராறு தாட்டகா தாட்டகேயா இது பர்யந்தம் ஒரே மாதிரி. போன சூர்ணிக்கைனால அஸ்தங்களை எல்லாம் உபதேசம் பண்ணார் விஸ்வாமித்ரர் அப்படின்னு தெரிஞ்சிடும். சுப்பிரபாதங்கள் எல்லாம் பாடி அஸ்தங்கள் எல்லாத்தையும் உபதேசம் பண்ணி அவரை சித்தாசிரமத்துக்கு யாக சம்ரக்ஷணத்துக்காக அழைத்து கொண்டு போகிறார் அப்படின்றத போன சூர்ணிக்கையில நாம பார்த்தோம். இந்த சூர்ணிக்கைகள்னால ஒரு கேள்வி ஏற்படுறது. சுவாமி தேசிகன் ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு இந்த சூர்ணிக்கையை ஆரம்பிக்கிறதாகவே அவதாரிக்கு பெரியவாள் பண்ணப்பட்டிருக்கு, பெரியவாளால பண்ணப்பட்டிருக்கு. விஸ்வாமித்திரருடைய அஸ்தபலத்தினால்தான் அஸ்திரபலத்தினால்தான் சக்கரவர்த்தி திருமகனுடைய ஜெயம் இருந்தது அப்படின்னால், பாகுபல பராக்கிரமஹான்னு அவனுக்கு பிரசித்தமா இருக்கிறப்போ அவனுடைய பாகுபலமானது இல்லையா அப்படின்னு கேள்வி. அவனுடைய பாகுபலம் இல்லாமல் வெறும் அஸ்திரபலத்தினால மட்டும்தான் பெருமாள் தாடகாவதமோ மாரீச்ச சுபாகுவதமோ பண்ணா அப்படின்னால், அவனுடைய புஜபல பராக்கிரமங்களுக்கான ஏற்றம் எங்க சொல்லப்படும் அப்படின்னு கேள்வி. அப்போ பிரணத்தஜன கேள்வி கேட்டது, ஆசிரித ஜனங்களுக்கு விமத்தர்களாக இருக்கக்கூடிய சத்ருக்கள் அவளை மதனம் பண்றது ஜெயிக்கிறதுன்றதுல இப்பேற்பட்ட ஒரு சாமர்த்தியம் தனக்கே இல்லாதப்போ, எப்படி ஸ்வதஹா சாமர்த்தியமானது இல்லாதப்போ அஸ்திரங்கள்னால சாமர்த்தியம் கிடைத்தது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா பெருமாள் சாது பரித்ராணம் அதையேவ வினாச துஷ்கிருதம்லாம் சொன்னோம். அப்படி இருக்கிறப்போ தாட்டகையையும் தாட்டகேயர்களையும் வதம் பண்ணான் பெருமாள் அப்படின்னால், அவனுடைய புஜபல பராக்கிரமத்தினாலே வதம் பண்ணானா, இல்ல அஸ்திர சஸ்திரங்கள்னால அஸ்திர வித்தியைகளை விஸ்வாமித்திர இடத்திலே பெற்றதுனால வதம் பண்ணானா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கொண்டு இந்த சூர்ணிகையை தேசிகன் ஆரம்பிக்கிறார். அப்போ பிரணத ஜன விமத விமத்தான துர்லலித துர்லலிதா, பிரணத ஜன ஆசிரித்தர்களுடைய ஆசிரித்தர் தன்னை அண்டினவர்களுடைய கட்டத்தை போக்குவதன்றது அவனுக்கு ஸ்வதாவே கிடைக்கக்கூடிய ஒன்று. அவனுடைய சுவாபாவிக தர்மம் ஆசிரித்த வாத்சல்யம்ன்றது. இந்த சுவாபாவிக தர்மத்தை பற்றி தான் பல இடங்கள்ல நாம பறக்க பேசியிருக்கோம். அப்படி பறக்க பேசின ஒரு விஷயத்தை மாற்றி பேசுவது அப்படின்றது கிடையவே கிடையாது. ஆகினால விமத விமத்தன துர்லலித துர்லலிதா, விமத விமத்தன சத்ருக்களுடைய சத்ருக்களை மதனம் பண்றதுக்கு துர்லலித துர்லலிதா, துர்லலித அப்படின்னா உக்ரமாக இருக்கக்கூடிய காத்து கொண்டு இருக்கக்கூடிய, எப்படா சாது பரித்ராணம் பண்ணுவோம், எப்படா சாதுக்களை ஹிம்சிக்கக்கூடிய ராட்சசர்களையோ மற்றவர்களையோ எப்ப ஒழிப்போம் அப்படின்னு புஜபல பராக்கிரமத்தோட ரகுவீரன் காத்து கொண்டு இருக்கிறானா, அதுதான் சுவாமி தேசிகன் சொல்றது. சொல்லும் போது தனு தர விஷிக விதாடன விகடித விசராறு சராறு தாட்டகா தாட்டகேயா, தாட்டகேயவுன்னு சொல்லணும், தாட்டகேயாக இருக்கு, தாட்டகா அவ தாட்டகேன்னு ஒருத்தி, தாட்டகேயவ் சுபாகு மாரீச்சன் ரெண்டு பேர் அவளுடைய மகர்கள். அதுவும் ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கக்கூடிய தீக்ஷ்ணங்களா இருக்கக்கூடிய அம்புகளை கொண்டு விதாடன விசேஷமாக எய்தபடியினாலே விகடித்த விசராறு சராறு, அதாவது அவர்களாலே அடித்து ஹிம்சிக்கப்பட்ட சாதுக்களான அஜாத சத்ருக்களாக இருக்கக்கூடிய விஸ்வாமித்ராதி முனி ஜனங்களுக்கு ஒரு ஒரு பாக்கியத்தை கொடுத்தபடியினாலே அப்பேற்பட்ட ரகுவீரன் சக்கரவர்த்தி திருமகன் அவனுக்கு ஜெயம் உண்டாகட்டும்னு இந்த சூர்ணிகையில சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ராமாயண கதைப்படி பார்த்தால் தாட்டகையினுடைய வதம் இருக்கு, ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும் பெருமாள் விஷயத்துல. நேற்றைக்கு கௌசல்யா சுப்ரஜாராமா பூர்வா சந்தியா பிரவர்த்தது உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவியம் தெய்வமான்னிக்கம்னு பார்த்தோம். ரொம்ப ஆன்னிக்கெல்லாம் முடிச்சாச்சு, மேல போகலாம்னு கிளம்புறார் விஸ்வாமித்திரர். ராத்திரி வந்து சேர்ந்துறா ஒரு இடத்துல, இந்த ஊர்ல ராத்திரி தங்கலாம்னு சொல்றார். இந்த ஊருக்கு காமாசிரமம் அப்படின்னு பேருன்னார். அது என்ன காமாசிரமம்னு என்ன பேரு அப்படின்னா, அந்த இடத்துலதான் பரமேஸ்வரன் தபஸ் பண்ணான்னு காளிதாசன் எழுதுறான். கேனாபி காமேன தபஸ்தசார குமார சம்பவத்துல வருது. பரமேஸ்வரன் தபஸ் பண்றான், தபச கெடுக்கணும்னு இந்திரன் நினைக்கிறான். இந்த இந்திரன் என்ன பண்ணாலும் கெடுத்துருவான், அஸ்வமேத யாகம் பண்ணால் குதிரையை ஓட்டின்னு போயிடுவான், தபஸ் பண்ணால் அதை கெடுக்கிறதுக்கு வேண்டியவாளை அனுப்புவான். ஒன்னே ஒண்ணு பண்ணா மட்டும் அவனால ஒன்னும் பண்ண முடியாது. தாரக மந்திரம் ராம நாமத்தை ஜபித்துக் கொண்டிருந்தால் யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாதுன்றது பெரியவாளுடைய திருவாக்குல நமக்கு தெரியுது. தேவேந்திரன் வந்தான், இந்த தபச கெடுத்தாதான் முடியும் அப்படின்னா, உடனே இந்திரன் மன்மதனை ஏவி விடுறான். மன்மதன் வந்துட்டான், காளிதாசன் சொல்றான், தவ பிரசாதாத் குசுமாயுதோபி சகாயம் ஏகம் மதுமேவ லப்த்வான் குர்யாம் ஹரஸ்யாபி பினாக பானேஹே தைர் அத்யுதம் கே மம தன்வி தன்வினோத்தி நோன்யேம். எப்படி இருந்தாலும் என்னுடைய பானம் இருக்கு, அந்த பானம் எலும்புகளால பண்ணப்படல, இரும்பால பண்ணப்படல, பிளாஸ்டிக்கால பண்ணப்படல,

பயப்படாதேன்னு சொல்றார் பிரம்மா சுக்ரதேவ பார்த்து. நான் உனக்கு 1000 யானை பலம் தரேன் அந்த பொண்ணுக்கு, பயப்படாது. ததௌ நாகசகசிராபியாம் சகசிரஸ்ய பலம், ஒரு பொண்ணுக்கு 1000 யானை பலத்தை நான் தரேன். அப்ப பாருங்க, ஒரு பொண்ணுக்கு 1000 யானை பலம் இருந்தால் அந்த தேசம் எப்படி இருக்கும் பாருங்க. அப்ப அந்த பொண்ணு 1000 பலத்தோ யானை பலத்தோட வளர்றாவோ, அவளுக்கு விவாக வயசு வருது, அத 12 ஒருத்தன், அவன் ஒரு மகானுபாவன். வால்மீகி சொல்றார், ஜம்பபுத்ராய சூந்தாய ததௌ பார்யாம் யசஸ்வினீம். ஜம்பன் ஒருத்தன், அவனுக்கு புத்திரன் சுனந்தன் ஒருத்தன், அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறா. அவனுக்கு அந்த கல்யாணம் பண்ணிட்டு தாடகைக்கும் சுனந்தனுக்கும் மாரீசன் ஒரு புள்ள பிறக்கிறான். சுனந்தன் ஒரு காலத்துல அகஸ்தியர் இடத்துல அபசாரப்படுறான், அகஸ்தியர் அவரைய சபிச்சுட்டார். ஆம்படியான சபிச்சபடினாலே 1000 பலம் யானை பலம் உண்டோ இல்லையோ, அகஸ்தியர்கிட்டயே தாடகை சண்டைக்கு போறான். இவள் ஒரு யக்ஷினி, இந்த யக்ஷினியை பார்த்து ராட்சசியா போக வேண்டியது, உன் பிள்ளைகளும் ராட்சசியா போகணும் அப்படின்னு சபிச்சுட்டாராம். கம்பன் சொல்றான், முன் உலகு கழித்த முனி தந்த உயிரெல்லாம் தம் உணவு என கருது தன்மையினால் மைந்தையன் இனி உணர்த்துவது இனி சிறிது நாளில் மண்ணியர் அனைத்தையும் வயிற்றிங்கிடும். அப்படிப்பட்ட பூமியில இருக்கக்கூடிய ஜந்துக்கள் எல்லாத்தையும் தன் வயிற்றிலே இடக்கூடிய அளவுக்கு அவளுக்கு ஒரு பராக்கிரமம் வந்துருத்து ராட்சசியா இருக்கிற அப்படின்னால, அவளை கொல்றதுக்காக நான் உன்னை அழைச்சின்னு வந்திருக்கேன். பெருமாள் பாக்குறான், இங்கே இருந்து என்ன கூட்டிட்டு வந்தீங்கோ, அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகா தேஜா ஏச்சேமே தபசிஸ்திதாக அப்படின்லாம் சொல்லி அழைச்சிட்டு வந்தீங்கோ. நான் வேத பராக்கிரமன், சாஸ்திரிக சமதி கம்யன், ஸ்ரீமன் நாராயணனே நான் தான் சொன்னீங்களே, கடைசியில ஒரு ஸ்திரீ வதம் பண்றதுக்கா என்ன ஆயிடுச்சுன்னு வந்தீங்க, வேற எதுவும் இல்லவே இல்லையா, ஸ்ரீவதம் பண்றதுக்காக மட்டுமா நான் இங்க இருக்கேன், ஸ்ரீவதம் பண்றதுக்காகவா நான் இங்க வந்திருக்கேன், நான் பிறந்திருக்கேன், நான் எப்படி ஸ்ரீவதம் பண்றது. உடனே இவர் இதற்காகத்தான் யோசிக்க, பெருமாள் அதற்காக யோசிக்கல, அதற்காகத்தான் யோசிக்கிறாரோ அவள். இந்த இடத்த பாத்தீங்கன்னா, இந்த லேடிஸ் பஸ் எல்லாம் பார்த்தால், அதாவது இந்த பஸ் எல்லாம் பீக்க பஸ் எல்லாம் பார்த்தால், ஜென்ட்ஸ் சீட்ல ஸ்திரீகள் உட்கார்ந்துட்டு இருப்பா, அவளை நாம எழுந்துக்க சொல்ல முடியாது, அது ரூல் கிடையாது. ஆனால் லேடிஸ் சீட்ல நாம உட்கார்ந்தால் கண்டிப்பா எழுப்பிடுவான், அவளே வந்து எழுந்திருங்க, திஸ் இஸ் லேடி சீட் அப்படின்வா. ஆனா அவ ஜென் சீட்ல உட்கார்ந்தா என்ன இப்போன்னு கேப்பா, நாங்க இங்க உட்காரக்கூடாதான்னு கேப்பா. பக்கத்துல இருக்க 4 பேரும் அப்ப முன்னாட்டி அவளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவேன்னு, அவன் வாட் உட்காத்தவா நீ நின்று வாய்ப்பான்னு. ஏன்னா உடலளவுல ஸ்திரீகளுக்கு பலம் கம்மி, ஆகையினால ஸ்திரீகளை தவறாக பேசுறதுன்றது எப்பவுமே ரொம்பவே தப்பு. எப்பவுமே எந்த கண்ணோட்டத்திலையும் எந்த ஸ்திரீயும் நம்ம தப்பா பேசக்கூடாது, அவளுடைய சிச்சுவேஷன். அதனால ஒருபொழுதும் பெரியவாள் இது அனுமதிக்கவே இல்லை. நஸ்திரி சுவாதந்திரியம் அருகத்தின்னு அவளுக்கு சுதந்திரம் இல்லைன்னு சொன்னது கூட எல்லாரும் இப்ப தப்பு புரிஞ்சுட்டு இருக்கா. அவள் ஏன் சுதந்திரம் இல்லை அப்படின்னா, ஒரு புருஷனாலே அவள் ரட்சிக்கப்படணும். பிதா ரக்ஷதி கௌமாரே, பர்த்தா ரக்ஷதி யௌவனே, ரக்ஷந்தி புத்திராக வார்த்தக்கே அப்படின்னு சொன்னா. நஸ்திரி சுவாதந்திரியம் அருகத்தி, ஒருவராலே ரட்சிக்கப்படணும், அப்பாவாலே ரட்சிக்கப்படணும், கணவனாலே ரட்சிக்கப்படணும், வயதான காலத்திலே பிள்ளைகளால ரட்சிக்கப்படணும்னு அவ ஒரு புருஷனாலே ரட்சி. அப்ப புருஷனாலே ரட்சிக்கப்படணும்னா அவளுக்கு சுவாதந்திரியம் இல்லைன்னு ஒரு பொழுதும் அர்த்தம் கிடையவே கிடையாது. அவளுக்கு சுவாதந்திரியம் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. அவள் ரட்சிக்கப்பட வேண்டிய, பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷங்கள். ஆகையினால புருஷனுடைய கடமை அவளுக்காக வாழறதுதான் புருஷனுடைய கடமை. அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீய வதம் பண்றதா அப்படின்னா, ஸ்திரீகள் அபலைகள், அவளுக்கு உபச்சாரம் தானே பண்ணணும்னு பெருமாள் நினைக்கிறார் போலும். இது தகுமான நினைச்சிட்டு விஸ்வாமித்திரர் சொல்றாராம், வால்மீகி சொல்றார், நகிதே ஸ்ரீவத கிருதே கிருணா காரியா நரோத்தமாம் சாதுர்வர்ண்ய ஹிதார்த்தாய கர்த்தவ்யம் ராஜசூனுனா. ஸ்திரீவதம் பண்றேன்னு நினைக்காத, நான்கு வர்ணங்களுக்கும் ஒரு ஹிதத்தை பண்றதுக்காக, அதாவது தேவ தெரிய மனுஷ ஸ்தாவராத்மகமாக இருக்கக்கூடிய நான்கு வர்ணத்துக்கும் ஒரு ஹிதத்தை பண்ணணும்னா ஸ்திரீவதம் பண்ணிதான் ஆகணும். அநேகம் பேர் இந்த மாதிரி பண்ணிருக்கா. பிருகு பத்னிய விஷ்ணு கொன்னூர்கார். ஆகையினால ஒரு உதாரணத்தோட வால்மீகி இங்க நிரூபிக்கிறார் ஸ்ரீவதத்தை பத்தி யோசிக்காதேன்னு சொல்லி. ஒரு பெண் புலி ஊருக்குள்ள வந்துடுத்து, அந்த பெண் புலி ஊர்ல இருக்கிறவா எல்லாரையும் அடிச்சு சாட்டு இருக்கு. ராமா, அந்த பெண் புலிய கொல்லாமல் நீ நிக்க வச்சு பார்த்துட்டு இருப்பியா அப்படின்னு கேக்குறார். உடனே ராமன் சொல்றான், பிதிருவச்சன நிர்தேசாத் பிதிருவச்சன கௌரவாத் வச்சனம் கௌசிகசேதி கர்த்தவ்யம் அவிசங்கயா. எவ்வளவு அற்புதமான ஸ்லோகம் பாருங்க, வால்மீகியோட ஸ்லோகம். அப்பா சொல்லியிருக்கார் சுவாமி எனக்கு, பிதிருவச்சன நிர்தேசாத்து பிதிருவச்சன கௌரவாத்து வச்சனம் கௌசிகசிய. அப்பாவுடைய வார்த்தையை காப்பாற்றணும், அப்பாவுடைய வார்த்தைகளை நிலைநாட்டணும் அப்படின்னா கௌசிகனுடைய வார்த்தையை நீ நிலைநாட்டணும், கௌசிகனுடைய வார்த்தையை நீ கேட்கணும். கர்த்தவ்யம் அவிசங்கயா, எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் கேட்கணும். உடனே அவள் கிளம்புறா, பூமியில கால வைக்கிறா, தாட்டகை வந்தா கல்ல வாரி இறக்கிறா. கல்ல வாரி இறைச்ச உடனே கம்பன் சொல்றான், ரொம்ப அழகா சொல்றான் கம்பன், அவளை வதம் பண்ணியே தீரணும் அப்படின்னும் பொழுது வதம் பண்றார். சொல்லொக்கும் கடிய வேகம் சுடுசரம் கரிய செம்மல் அல்லொக்கும் நிறத்தினால் மேல் விடுத்தலும் வைர குன்ற கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கழன்று கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என போயிற்றன்றே. ராமனுக்கு ஒரு விசேஷம், தாடகைக்கு ஒரு விசேஷம். இவன் கரிய செம்மல், அதாவது ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்தான். இவனும் கருப்பு தான், அவளும் கருப்பு தான். இவன் கரிய செம்மல், அழகானவன், கார்மேக வண்ணன், நீலமேக சாமலன். அவ அப்படி இல்ல, அல்லொக்கும் நிறத்தினால் மேல் இருட்டு எப்படி இருக்குமோ அப்படி இருப்பாவோ. நாம் பேசினா எப்படி உங்க காதுல உடனே விழருதோ அது மாதிரி சொல்லுக்கும் கடிய வேகம் சுடுசரம். இவன் பானத்தை எடுத்து விட்டா அவ மார்பில போயிடுச்சு என போயிற்றன்றே. புரிஞ்சுட்டான் சுவாமித்தர், ரொம்ப சந்தோஷம். மாரிச்சன் சுபாகுன்னு வந்தான். அவ ரெண்டு பேரையும் ஒருத்தன வாயவிய ஆஸ்திரம் ஒருத்தன ஆக்னேய ஆஸ்திரத்தோட அடிச்சு அமிச்சான். சுபாகுவ ஓட ஓட கொன்னார். மாரீச்சன பித்திருக்காரியம் பண்றதுக்காக நிறுத்தி வச்சாருன்ற வியாக்கியானத்துல. பின்னாடி காருக்கு அவனால, அவனும் இவர் பானத்துக்கு தான் அடிபட போறான், பின்னாடி காரணம் ஆகணும்னு விட்டு வச்சாருன்னு சொல்றா பெரியவா. ஆனால் சில பெரியவா என்ன பண்றா வியாக்கியானத்துல, பித்திரு கைங்கரியம் நீக்க கூடாது இல்லையா, தாட்டகைக்கும் சுபாகுக்கும் அவன் பித்திரு கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணணும்ன்றதுக்காக நிறுத்தி வச்சான், போ பொழைச்சு போன்னு நிறுத்தி வச்சார் ராமன்ற. அஸ்திரங்கள் வால்மீகி பிரகாரம் பார்த்தா இங்கதான் அஸ்திர உபதேசங்கள்லாம் நடக்கிறது. அஸ்திரங்கள்லாம் ராமனுக்கு உபதேசம் பண்றார். ராமன் கேட்டுக்கிறார், ஒரு ஒரு தன்யோஸ்மி அனுகிரகீதோஸ்மி அப்படின்னு ஒண்ணுமே சொல்லவே இல்லை, அப்படியே நின்று எல்லாத்தையும் உபதேசம் மொத்தம் பெற்றிருக்கிறான். சரி லக்ஷ்மணா வா, உனக்காவது உபதேசிக்கிறேன்றான் வால்மீகி சொல்றார். உடனே சுவாமி தேசிகன் பரமத பங்கத்துல சொல்றார், கும்பிடுவார் ஆரென்று தேடுகின்றார் குணங்களையும் தங்களுக்கு கூறுகின்றார். யார் தான் கிடைப்பான் உபதேசத்துக்குன்னு பாக்குறா, யாரா ஒருத்தர் கிடைச்சா சொல்லி வச்சுடலாம். நான் எங்க முத்தண்ணா கிட்டே கேட்டுக்கிறேன், உமகிட்ட வானான்னு. அப்படி இந்த சூர்ணிகையானது தாட்டகாவதத்துல பால்ய தசையில சஹத்வா ராட்சசான் சர்வான் கோரான் ரகுநந்தனேந்திரோ விஜயோ விஜயே புரா. சஹத்வா ராட்சசானு கோரானு யஜ்ஞானு ரகுநந்தனஹ அப்படின்னு பால்ய தசையிலே ரிஷிகளாலே பூஜிக்கப்பட்ட தாட்டகா தாட்டகேயர்களை வதம் பண்ண உனக்கு தேவர்கள் எல்லாம் புஷ்பமாரி பொழிந்தார்கள். அப்படிப்பட்ட உனக்கு கண்ணெச்சில் பட்டு விடாதோ அப்படின்றதுக்காக ஜெய ஜெயா அப்படின்றோட சேர்த்து இங்க சுவாமி தேசிகன் இந்த சூர்ணிக்கு சொல்றார். இதோட இன்னைக்கு பூர்த்தி பண்ணிப்போம். நாளைக்கு அகல்யா சாப விமோசனம். தாசன்.